இருப்பேன், உன்னை மட்டும் சாத்திருந்த ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் சாத்திருந்த தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தா வந்து இருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்த தெரியலையே முன்னாடி.